நம்பி தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவும் கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.